முட்டு உத்துருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேரச் சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானது. மலையிட காத்து அள்ளி இருக்கு தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு இது சாயங்காலமா முல்லப்பூ சூடு மெல்லப்பாய் போடு வச்ச மல்லிகம் முட்டு புத்துருச்சி வக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாம பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே. கொஞ்சம் வரைஞ்சு பார்க்கவா இல்ல முதுகு தேய்க்கவாது சின்ன காந்துதான பூவ காந்துது ஒத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்துரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேரச் சொல்லி சொல்லி ஆ